यस्य वाक्पुरति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विक्राणन अद्धरीक्षं हयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। शङ्खचक्रलाञ्छनस्तदुद्भवं प्रमन्दितः सकण्ठलग्नसत्तुलस्यनर्घपद्ममालिकः स्थितान्तरीयसौत्तरीययज्ञसूत्रशोभितः ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः। स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् स्तोत्रयामात योगीन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। यत्पदाम्भोरुवध्यानविध्वस्था जेषकल्पकः वस्तुतामुपयातोऽहम् यापुनेयम् नमामितम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। तदहं त्वदृते न नाथवाने मदृते त्वं दयनीयवान्न च विधिनिर्मितमेतदन्वयम् भगवन् पालयमास्मदीहवः। 91वां श्लोकम्। அந்த ஸ்லோகத்திலே பழவந்தார் அருளி செய்தார், எம்பெருமானை பார்த்து உமக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த சம்பந்தம் இருக்கின்றது, இந்த சம்பந்தம் இப்பொழுது ஏற்பட்டதில்லை, இது விதி நிர்மித்தம், இது தெய்வ நிர்மித்தமாக இருந்திருக்கிறது. திருப்பாவை ஆக்கியானத்திலே எற்றைக்கும் ஏழேழு பிரிவிக்கும் முந்தன்னோடு தோமே அமுமக்கே நாம செய்வோம் என்கிற இடத்திலே கண்ணனை பார்த்து ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்ற வார்த்தை, நம்ம இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பந்தம் எப்பேற்பட்டது என்று கேட்டால், உந்தன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று, ஒரு குடம் நீரிட்டு ஒழிக்கும் சம்பந்தம் போல் அன்று என்பதாக. ஒரு குடம் நீரிட்டு ஒழிப்பது என்பது கரண போயிட்டாள்னாக்கா, ஒரு வாட்டி ஒரு தொண்டு தண்ணியை கொட்டி தள்ள தீக்கா மாடியாச்சுனாக்கா அவளோட சம்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு குடம் நீரிட்டு ஒழிக்க வல்லாத சம்பந்தம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பெருமாள் வாணான்னு சொன்னாலும் இல்ல நாம வாணான்னு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் அந்த சம்பந்தம் போகாது என்று சொல்றார். இது என்ன சம்பந்தம்? பெருமாள் ரட்சனாக இருந்திருக்க, நம்மை காப்பாற்றுபவராக, பெருமாள் ரட்சகனாக இருந்து கொண்டிருக்கின்றார், நம்மை காப்பாற்றுபவராக, அவராலே காப்பாற்றப்படும் பொருளாக நாம் இருக்கின்றோம், ரட்சனாக நாம் இருந்திருக்கோம். இந்த ரட்சரட்சக பாவ சம்பந்தம் என்று சொல்லக்கூடியது, இது அனாதியாக ஏற்பட்டது, எப்பொழுதும் இருப்பது, இது யாராலையும் போக்க முடியாது. ஆகையால் என்னிடத்திலே நீர் அருள் கூற வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும், உன்னுடைய அனுகிரகத்திற்கு நான் தான் உத்தமமான பாத்திரம். அதகம் தொதிரதே நநாதவான் மதுரதே தும் தயனியவான் நட்ட, உன்னை விட்டா எனக்கு சுவாமி யாரும் கிடையாது, என்னை பாத்துக்கிறவா யாரும் கிடையாது, நாசன் யாரும் கிடையாது, நான் அநாதனாக ஆயிடுவேன் நானு. ஆகையால இது எனக்கு மாத்திரமில்ல, இது உனக்கும் இருந்துருக்கு. என்னை விட்டா உனக்கு தய பண்றதுக்கு யாருமே கிடைக்க மாட்டா, உன்னுடைய தயைக்கு விஷயமாக ஆறவன் நான் தான் என்பதாக ஆளவந்தார் அந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கார் பெருமாள். சரி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான், வேற ஒன்னும் சந்தேகம் இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ தெரிஞ்சின்றியான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு என்று கேட்கிறாரா. என்ன விஷயம் அப்படின்னு, ஒருத்தர் எம்பெருமான் இடத்துல தன்னுடைய பரத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னவனாக்க, அவளுக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டுதான் எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிக்க முடியும். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிட்சிப்பே என்று சுவாமி சொல்லுகிறார். இப்பொழுது தன்னையோ தன்னை ரட்சிக்க தன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரூப சமர்ப்பணம், தன்னையோ தன்னை ரட்சிக்கக்கூடிய ரட்சிக்கிற பரம் என்ன, நம்மளே ரட்சிக்க முடியாது, ஆகையால அந்த ரட்சிக்கிறதுக்கு உண்டான பரத்தையும் அந்த ரட்சிக்கிறதுனால வரக்கூடிய பலம் இது மூணையுமே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கணும் என்பதை சுவாமி தேசிகன் அத்தியுதமாக ஒரே ஒரு சின்ன ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். இப்படி எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்ன நாம எல்லாரும் அவனுக்கு சேஷபூதம் தான் அப்படின்ற ஒரு ஞானம் வேணும். ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது, இது ஞானானந்தமயமாக இருக்கின்றது என்பதை தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரமல்ல சேஷோகி பரமாத்மனகா, பரமாத்மாவிற்கு சேஷமாக பரமாத்மாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வஸ்துவாக இருக்கின்றது என்று இந்த சுரூப ஞானத்தை தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணணும். அந்த புருஷார்த்தம் அந்த பரநியாசம் பண்ணுவதனால நாம பண்ணக்கூடியது அபேட்சிப்பது புருஷார்த்தம், புருஷார்த்தமாவது கைங்கரிய ரூப புருஷார்த்தம் ஸ்ரீவைகுண்டத்திலே ஏதோ தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபயஸ்வயம் என்பதாக சொல்லுகின்றோம். ஏதோ தேகாவசானே, இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் என்னுடைய புண்ணியமோ பாப்பமோ என்ன இருந்துட்டு இருக்கோ அந்த புண்ணிய பாப்பானுகுணமாக சுகமோ துக்கமோ நான் அனுபவிச்சுட்டு போறேன். நானு தேகாவசானத்துல இந்த தேகம் முடிந்த பிறகு இன்னொரு பிறவி இல்லாமல் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நாம் இப்படி சொரூபானுரூபமான புருஷார்த்தம் வேணும் அப்படின்னு சொன்னமானாக்க அந்த புருஷார்த்தத்துக்கு உபாயமாக இருந்திருக்கிறது எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவது. அந்த சரணாகதி பண்ணுவதற்கு முன்பு நமக்கு இயல்பாக ஏற்பட்ட சம்பந்தம் இருக்கின்றது, இந்த சம்பந்தத்தை அறிந்து கொண்டுதான், இந்த சம்பந்தம் சேஷசேஷி பாவ சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை அறிந்து கொண்டுதானே எம்பெருமானிடத்திலே பரத்தை சமர்ப்பிக்கணும். அந்த சம்பந்தத்தை அறியாத வரைக்கும் இந்த ரட்சரட்சக பாவத்தை சொல்லி என்ன மிரட்டின் இருக்காத என்பதாக சொல்லுகின்ற. ஏன் எனக்கு தெரியாதுன்னா எனக்கு நன்னா தெரியுமே, நான் உன்னுடைய சேஷன்தான், அதுல என்ன சந்தேகமான்னா அப்படின்னு சொன்னதான். இவனும் இப்ப வேணா சொல்றேன்னு, ஆனா அப்பப்போ உமக்கு தலை தூக்குவதாக ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு, அந்த விஷயத்தை பாரு யோசனை பண்ணி பாரோம் என்பதாக சொல்லுகின்ற. மேகம்மே என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஸ்லோகம், பராசர பட்டருடைய முக்தக ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை மனசுல நினைச்சுண்டு இவர் என்ன சொல்றார், இப்ப வந்து உனக்கு சம்பந்த ஞானம் இருந்துண்டு என்னிடத்துல பரத்தை சமர்ப்பிக்கிறியா, நான் தான் உனக்கு ரட்சகனாக இருந்திருக்க, நீ என்னுடைய ரட்சியன் என்பதை சொல்லுகின்றாயா என்று கேட்பதாக வைத்துக் கொண்டு அடுத்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகத்தை ஆளவந்தார் அருளி செய்கின்றார். ஏற்கனவே 10வது ஸ்லோகத்துல நவேக்ஷசே யதி ததோ புவனான்யமோனி நலம் பிரபோ பவிதுமேவ குத பிரவிருத்தி ஏவம் நிசர்க சுஹ்ருதி த்வய சர்வ ஜந்தோ சுவாமின்னு நச்சித்திரம் இதவாசிரித வத்சலத்துவம். எம்பெருமானுடைய ஆசிரித வத்சலத்துவத்தை அருளி செய்தார் 10வது ஸ்லோகத்துல. சுவாமின்னு என்பதாக சொன்னார். சுவாமின்னு அப்படின்னாக்க அவர்தான் நமக்கெல்லாம் சுவாமியாக இருந்திருக்கார், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாமெல்லாம் இருந்திருக்கோம், அவர் சுவாமியாக இருந்திருக்கார், நாம் தாசனாக நாம் எல்லாரும் தாசர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை வெளிப்படமாக சொல்லுகின்றார். அந்த இடத்துல சொல்லச்சு நாவேக்ஷசே எதிதோ புவனான் யமோனி என்பதாக எம்பெருமானுடைய கட்டாட்சம் கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா, இது எதிர்மறையில சொல்ற இல்ல ரெண்டு வேகம், எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னாக்கா அப்படின்றது ஒண்ணு, எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லாத போயிடுத்துனா என்னாகும் அப்படின்னா, எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா சர்வவிதமான மங்களமும் நமக்கு ஏற்படும், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. எம்பெருமானுடைய கட்டாட்சம் இல்லாத போயிட்டு எடுத்துனாக்க அலம் பிரபோ பவிதுமேவ குதஃப் பிரவித்துஹி என்பதாக சொல்லும். நம்மளுடைய சத்தைக்கே நம்மளுடைய இருப்பே இல்லாமல் போயிடும், அப்புறம் தானே நம்மளுடைய செயல்பாடெல்லாம் வரப்போறது. அகையில அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலதான் இருப்புன்றதே இருந்துருக்கு. அந்த இடத்துல இருக்கிற நிசர்க சுகிருதி தொய் சர்வஜந்தோகோ என்று சொல்ற நைசர்கிகமான சுகிருத்து, இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு சுகிருத்தன்மை, சுகிருத்தாக இருந்திருக்கவன் யார் என்று கேட்டால் எல்லோருக்கும் நன்மையை விரும்புபவன் சுகிருத்து. எந்த கணத்திலும் நன்மை ஒன்றையே விரும்புபவராக இருப்பவன் அவன்தான் சுகிருத்து என்று சொல்லக்கூடியது. மீதி பேரெல்லாம் நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கலாம், நமது தாய் தந்தையர் இருக்கலாம், எல்லோரும் இருக்கலாம், நமக்கு சுகிருத்தாக இருக்கலாம், நம்மளுடைய நன்மையையே விழைபவர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒரு காரணத்தை முன்னிட்டுதான் நம்மளிடத்திலே இருப்பார்கள். அந்த காரணம் போயிட்டுனாக்க நம்மளுடைய நன்மையை தீமையை பத்தி அவர்களுக்கு விசாரம் இல்லாமல் போயிடும். ஆனா பெருமாள் ஒருத்தர் தான் நிசர்க சுகிருத்தாக இருந்திருக்க இயல்பாகவே நம் விஷயத்திலே எப்பொழுதுமே அருள் புரிய வேணும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு நம்மளுடைய நன்மை ஒன்றையே மனசிலே நினைத்துக் கொண்டு இருப்பவராக பெருமாள் ஒருவர் தான் எழுந்தருள் இருக்கின்றார் என்பதை சொன்னார். அங்கு சொல்லும் பொழுது சுவாமின்னு என்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணிருக்க, சுவாமின்னு சொல்லுவதனாலேயே அவர்தான் நம் எல்லோருக்கும் சுவாமியாக இருந்திருக்கார், நாம் தாசபூதனாக இருந்திருக்கோன்ற இந்த ஞானம் இருந்தா போருமே, இதுக்கு மேல என்ன வேணும் என்று ஆளந்த பாரித்து அடுத்த ஸ்லோகம் 52வது ஸ்லோகத்தை அருள் செய்கிறார். வபுரா திஷுயோ பிகோபிவான் குணதோ சாணி யதா ததா விதஹ ததயம் தவ பாத பத்மயோ அஹமத்யைவ மயா சமர்ப்பிதஹ. அற்புதமான ஸ்லோகம். சுவாமி நேயர் சொல்றே, ஞானானந்தமய ஸ்வாத்மா சேஷோகி பரமாத்மனா என்று அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ஜானம் இருந்துதான் பரத்தை சமர்ப்பிச்சு பலாபேட்சையே இருக்கணும், பலத்தை பிரார்த்திக்கணும்னு சொல்றே. எத்தனை பேருக்கு இந்த ஸ்வரூப ஜானம் இருந்துருக்கு அப்படின்னு கேக்குறேன். இந்த ஸ்வரூப ஜானம், ஸ்வரூப ஜானம்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஸ்வரூப ஜானம்ன்றது ஆத்ம விஷயமான ஜானம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நினைக்கலாம். என்ன நினைக்க போறோம் அப்படின்னு கேட்டா, சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவா இருக்கலாம். சரீரமே ஆத்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, சரீரமே இப்ப ஆத்மான்ற சரீரத்தை காசிலும் வேறுபட்டதாக நம்மாலே பார்க்கக்கூடியதாக ஆத்மான்னு ஒண்ணு கண்ணில் தம்பறதா தம்பல்ல, ஆகையால சரீரம் தான் ஆத்மா. அது மாத்திரம் இல்ல, நமக்கு சுகம் துக்கம் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டாக்க, இந்த சரீரத்துக்கு ஏற்படுற சுகம் துக்கம் அதுதான் சொல்றது. நெருப்புல கொண்டு போய் கை வைக்கிறோம், கை வச்சா சொல்றது எதுக்கு சொல்றது, கையில தானே சொல்றது, இந்த சரீரத்துக்கு தான் ஏற்படுறது. ஆகையால நாம பண்ண வேண்டியது, போஷணம் பண்ண வேண்டியது மொத்தம் சரீரத்தை தான். ஆகையால சரீரமே ஆத்மா அப்படின்னு சில பேர் நினைக்கிறா. சரி இல்ல, இது சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற யாருன்னு இருக்கு ஏன்னு கேட்டா, சரீரமே ஆத்மானாக்க இந்த சரீரத்தையே ஆத்மா கணக்கு போயிடுத்துனாக்க அதே கொண்டு கொளுத்துறோம், கொளுத்துனாக்க அதுக்கு யாருக்கான அது சரீரத்துக்கு என்ன வலிக்கிறதான்னு ஒன்னும் தெரியல. அதையில ஆத்மா ஒன்னும் உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த சுகம் துக்கம் ரூபமான அனுபவம்ன்றது நமக்கு ஏற்படுறது, கேவல சரீரத்தினால ஏற்படல. அதையில சரீரமே ஆத்மா இல்ல அப்படின்னு அடுத்த பட்சம் தெரியுது. அதுக்கும் சொல்லச்சே நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டவானா, இது இயல்பா நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறதுனால சரீரமே ஆத்மான்னு நினைச்சிருந்து சரீர போஷணத்துக்காக எங்கெங்க போறதோ எப்படி எப்படியோ சம்பாதிச்சு எப்படி எப்படியோ வயத்த வளர்த்துட்டு இருக்கோம். நாம இது பண்ணிட்டு இருக்கவா சில பேர் அடுத்த ஸ்டேஜ்ல வரவா என்ன பண்றா அப்படின்னா, வப்பூர் ஆதிஷு ஆதிசப்தத்தினால இந்திரியமே ஆத்மான்னு சில பேர் நினைக்கிறா. இந்த இந்திரியமே ஆத்மான்னு நினைச்சாருனாக்க இந்திரியங்கள் போய் ஆத்மாவா இருக்க முடியுமா, இருக்க முடியாது. பிராணமே ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த பிராணம்னு சொல்றது நாம உச்சாச நிச்சாசத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற மூச்சு காத்து, அது போயிட்டுனா எல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லி சொல்றது. ஆகையால அந்த அதுதான் ஆத்மான்னு சொல்றோம். இல்ல மனசுதான் ஆத்மா, நம்மளுடைய செயல்பாடு எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது மனசுன்ற ஒரு இந்திரியம், அதுதான் ஆத்மான்னு சொல்லி சொல்லாமே அப்படின்னா. இன்னும் சில பேர் சொல்றான் புத்தி தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி எத்தனையோ சொல்லச்சு இந்திரியங்கள் ஆத்மா, மனசு ஆத்மா, புத்தி ஆத்மா, பிராணன் ஆத்மா இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல இன்னும் சில பட்சங்கள்லாம் இருந்துருக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மா விஷயத்துல. ஆத்மான்னு ஒண்ணு ஒத்துண்டா கூட இது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற இல்ல, இது ஒண்ணுதான் அப்படின்றதெல்லாம் இப்படி எத்தனையோ விஷயமாக ஆத்ம விஷயத்துல சர்ச்சைகள்லாம் இருந்துருக்கு. அவையெல்லாம் எப்படியானா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒன்னும் விசாரமே இல்லை, அந்த சர்ச்சையில நான் ஈடுபடவே இல்லை, எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்றோபிவா. இது என்னவானா இருந்துட்டு போட்டோம், எப்படியானா இருந்துட்டு போட்டோம். இந்த தேகேந்திரிய மனப்பிராண தீர்கா அந்யகா அனன்ய சாதனஹா நித்யஹா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வதஹா சுகி என்று அளந்தாரு சாதித்திருக்கின்றார். தேக இந்திரிய தேகத்தை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது, இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது, மனசை காட்டிலும் வேறுபட்டது, பிராணனை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது ஆத்மா. தீப்யா புத்தி ஞானம் இதை காட்டிலும் வேறுபட்டது, அந்யா இவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடியது ஆத்மா. அனன்ய சாதனஹா நித்யஹா ஆத்மா அழிவில்லாதது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. பகவத்கீதையில கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற, அர்ஜுனன் பாக்கறான் எதிர யுத்தத்துக்கு ஆரம்பிச்சு வந்தாய் போச்சு, இத்தனை பேரும் சேர்த்து படையெல்லாம் திரட்டிண்டு வந்தாய் போச்சு, இப்படி எதிர் சைடு எதிர்பக்கத்துல பாக்கறான் நமக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்துருக்கான்னு பாக்கறான். எல்லாருக்கும் முன்ன பீஷ்மர் நின்றுருக்கு, ரொம்ப கௌரவப்பட்டவர் பிதாமகன், அவளுக்கு தாத்தா ஸ்தானத்துல இருந்துருக்கவர், அப்படியே நரச்ச தலையோட கூட அப்படியே நின்றுருக்கு, அவரை பார்த்தா விழுந்து சேவிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்ட பீஷ்மர் எதிர நின்றுருக்கான். அண்ணன் பாக்கிறா கொஞ்சம் தள்ளி பாக்கிறா துரோணர் நின்றுருக்கு, இன்னும் தள்ளி பாக்கிறா தன்னுடைய மாமன் முறையில ஆக வேண்டிய தள்ளியன்லாம் இருந்துருக்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இருந்துருக்க. துரியோதனம்லாம் மாத்திரம் யாரு, யாரோ வந்த அண்ணன் தம்பி முறையில வரவா தானே. இப்படி மொத்த பேரும் அண்ணன் தம்பி மாமா அப்பா சித்தப்பா என்று சொல்லக்கூடிய உறவு முறைகள்ல இருக்கக்கூடியவர்கள், ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துருக்கவர் கிருபாச்சாரியர் இருந்துருக்கார், துரோணாச்சாரியர் இருந்துருக்கார், பீஷ்மர் இருந்துருக்கார், இப்படி எல்லாரும் இருந்துருக்கார். இத்தனை பேருனுடைய ஒரு அழிவை ஏற்படுத்தி விட்டு இதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ராஜ்யம் வருதுன்னாக்கா அந்த ராஜ்யம் நமக்கு தேவையா என்கிற எண்ணம் வருது. இது ஒரு இயல்பு. இது பார்த்த உடனே அவன் பாக்கிறான், இந்த கையில வச்சிருக்கிற வில்ல கீழே போட்டு கண்ணா நான் சண்டை போடலவா போயிடலாம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு. ரெண்டா சண்டை போட மாட்டேன்ற அப்படின்னா எது தர்மம்ன்றது பாக்கணும். இத்தனை பேரையும் அழிச்சுட்டு நம்மளுடைய ஆச்சாரியெல்லாம் அழிச்சுட்டு அவா மொத்த பேரும் எதிர்பக்கத்துல இருந்துருக்கா, கட்டாயம் நம்மளுடைய அவா பண்றது மாத்திரம் நியாயமா அப்படின்னு கேக்குற, அதை பத்தி எனக்கு அனாவசியம். இவாளுடைய அழிவை ஏற்படுத்தி விட்டு அப்புறமா எனக்கு மோட்சம் கொடுத்தா எனக்கு நல்ல ஒரு இது வருதுன்னாக்கா, ஒரு சுகம் வருதுன்னா அது சுகமே இல்ல, அது ராஜ்யம் வந்ததுன்னா அது சுகமே இல்ல. அதை காட்டிலும் நாம எங்கயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போயிடுவோம், ஒன்னும் வேண்டாம் போறோம், வா சண்டையும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இல்ல இப்படி எல்லாம் யாரா சொல்றது, நீ பெரிய ராஜா, நீ பெரிய வில்லாளியாச்ச, நீ போய் புறமுதுகிட்டு போனாக்கா உனக்கு அவமானமாச்சே, இது போலாமா அப்படின்னா, ஆமா அதுவும் தான் வாஸ்தவம் தான், என்னுடைய பெயரே கெட்டு போயிடுமே என்ன பண்றது அப்படின்னா, ஒத்தனுக்கு ஒரு அவமானம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த அவமானம் வந்து பிராணனை விட்டுறது காட்டுல இன்னும் ரொம்ப இதுவாம். ஆகையால இதுவும் வாஸ்தவம் தான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணும். இப்ப எது தர்மம், எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியல, அத நீதான் உபதேசம் பண்ணணும் என்று உபதேசம் பண்ண சொல்லி பிரார்த்திச்சு, இவன் கேட்டதுக்கு 18 அத்தியாயம், இது முதல் அத்தியாயத்துல முடிஞ்சு போச்சு, மீதி 17 அத்தியாயமும் கிருஷ்ணனுடைய உபதேசமாக இருந்திருக்கார். அந்த உபதேசத்துல ஆரம்பமே சொல்ற, அப்பா நத்த ஏவாஹஞ்சாத்து நாசம் என்று ஆரம்பிக்கிறார். நீ நானும் எல்லாம் இருந்துருக்கைய, இந்த நீ நானுன்னு சொல்றதெல்லாம் இந்த சரீரத்தை சொல்லல, சரீரத்தை காட்டிலும் அதிருப்தமா இருந்துருக்கிற ஆத்மாவை சொல்றது. இப்ப நீ ஆச்சாரியன் தாத்தா அப்படின்னு எல்லாம் சொல்ற, திரோணாச்சாரியர் பீஷ்மர் இவாள்லாம் இந்த இவாளுடைய சரீரத்தை தான் சொல்றது. இந்த சரீரத்தை அச்சேஜமதா அச்சோயும் இது அடுத்து அதை வெட்டணும்னா வெட்ட முடியாது, கொளுத்தினா கொழிஞ்சு போற சரீரம் இல்ல. இது எப்பவும் இருக்கக்கூடிய சரீரம், நித்தியமான சரீரம் என்பதாக சொல்ற. அந்த நித்தியம் அப்படின்றது அழிவில்லாததாக இருந்திருக்கிறது என்கிற இந்த விஷயத்தை இங்கு சொல்லுகின்ற நித்யா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னகம். ஜீவாத்ம பரமாத்மா விவேகம் வரணும், பரமாத்மா விபுவாக இருந்திருக்கு. ஜீவாத்மா அணுவாக இருந்தாலும் அதனுடைய தர்மபூத ஞானம் விபுவாக இருக்கிறதுனால எல்லா இடத்திலையும் தர்மபூத ஞானத்தாலே வியாபித்திருக்கின்றது என்று சொல்ற. பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னகா, பிரதிக்ஷேத்திரம் ஒவ்வொரு சரீரத்திலையும் வேற வேற ஆத்மா, ஒரே ஆத்மா தான் இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது எல்லாம் அப்படின்றதெல்லாம் இது அவஸ்தா பேதம்னு பலவாக சொல்லப்படுகின்றது, உபாதி பேதம்னு சொல்லப்படுகிறது என்றெல்லாம் சிலர் சொல்லுகின்றனர். அந்த மாதிரி இல்ல, ஜீவாத்மா ஒவ்வொரு சரீரத்திலையும் இருக்கிறது, ஜீவாத்மா வேற வேறையான ஜீவாத்மா தான் என்றெல்லாம் சொல்ற. ஸ்வதஹா சுகி, அதனுடைய இயல்பாக அதனுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்டால் அதுவும் இயல்பாகவே சுகி. சுகின்னு சொல்லி சொல்றது என்னன்னா, நாம அனுபவிக்கிற சுக துக்கங்கள்லாம் கர்மானுகுணமாக வந்தவை. ஆனா உண்மையில இருந்திருக்கிறது நாம எல்லாரும் பகவத் கைங்கரியத்திற்காக எட்டு பிறந்தவர்கள். நம்மளுடைய இயல்பான நிலையை நாம் அடைந்தோமானால் பகவத் கைங்கரியன், நமக்காக ஏற்பட்ட பகவத் கைங்கரியன் நம்மிடத்திலே வந்து சேரும் என்று ஒரே ஒரு குட்டி ஸ்லோகத்துல இவ்வளவு பெரிய வேதாந்த விஷயத்த மொத்தத்தையும் சொல்லிட்டார். தேகேந்திரிய மனப்பிராண ஜீபா அந்யா அனன்ய சாதனா நித்யா வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹா ஸ்வதா சுகி என்று அருளி செய்கின்றார். இவ்வளவு பெரிய விஷயம் இருந்திருக்கிறது, இது இதே அளவந்தார் அருளி செய்ததுதான். ஆனா இந்த இடத்துல சொல்ற, அது எப்படியான ஆத்மா எப்படிப்பட்டதானாக ஆயிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த சரீராதிகள்ல எதுவானா ஆயிட்டு போட்டோம். அப்படின்னாரு, நான் இந்த சரீராதிகள்ல எதுவாக ஆனாக வேணாலும் ஆயிட்டு போறேன் நானு. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு சேஷபூதனாக நான் இருந்திருக்கேன்ற ஞானம் எனக்கு இருக்கு. அதோட இல்லாத ஆத்மான்றது என்னது என்று கேட்டால், அகமர்த்தம்தான் ஆத்மான்றது நம்மளுடைய சித்தார்த்தம். நான் நான் சொல்லுமே, அந்த நான் சொல்லக்கூடியதுக்கு நான் சொல்றதுனாலே குறிப்பிடப்படுவதாக இருக்கின்றது எதுவோ அதுதான் ஆத்மா, அதுதான் அகமர்த்தமே ஆத்மா என்பது நம்மளுடைய சித்தாந்தம். அப்படிப்பட்ட பிரமாண சித்தமாக பிரமாணங்கள்னாலே சித்தமாக அர்த்தமாக இருக்கின்ற அகமர்த்தத்தை தான் வபுராஜியோ குணத்தோ தான் அகம் அகம்ன்றதுனால சொல்ற, நான் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த நான்ன்றது ஆத்மாவை சொல்றது. அந்த ஆத்மாவை இங்கு சொல்ற, அது எப்படிப்பட்டதானதாக இருந்துட்டு போட்டோம், குணத்தோ சாநியாபிவான். இந்த ஆத்மாவை பொறுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னவனாக்க, எவ்வளவு தெரிஞ்சுக்கிறது முடியும், எவ்வளவு தெரிஞ்சுக்கணும், என்னால வேறல்ல சாதாரணமா தெரிஞ்ச முடியாது. யாவானர்த்த உதபானன்னு இந்த இதுல வந்து ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு, குளத்துல நிறைய தீர்த்தம் இருந்திருக்கு. இந்த தீர்த்தத்தை பார்த்துட்டு அந்த மொத்த தீர்த்தத்தையும் நாம சாப்பிட முடியுமான்னா, நமக்கு எவ்வளவு தாகம் இருந்திருக்கோ அவ்வளவுதான் நம்ம அந்த தீர்த்தத்தை நாம சாப்பிட முடியும். அதே மாதிரிதான் நம்ம பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ, இந்த சார் இவ்வளவு இருந்தாக்கா போறோம், எனக்கு என்ன இருந்தா போறோம் அப்படின்னா, நீ எங்களுக்கு எல்லாம் ரட்சகனாக இருந்திருக்க, நான் உன்னுடைய ரட்ச வஸ்துவாக இருந்திருக்கேன்றது இதழும் எனக்கு தெரிஞ்சுட்டா போறோம், மீதி எல்லாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்னும் விசாரம் இல்ல என்பதாக சொல்லுகின்றார். அழ்வார், திருவாய்மொழியில ஒன்பதாம் பத்துல ஒரு பாசுரத்துல சாதிக்கின்றார். சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல் பிறவி பெருமானை மறப்பொன்றின்றி என்று மகிழ்வேனே. இங்கு பகவத் விஷயம் பிள்ளானுடைய பங்கி. தேகமே ஆத்மாவாகலாம், தேகாதிரிக்தமாய் நித்தியசித்த ஞானானுகுணமான அகமர்த்தமே ஆத்மாவாகலாம், அதில் ஓர் ஆதரமில்லை, கர்ம நிபந்தனமான ஜன்மரகிதனாய் வைத்து ஆசிரித பரித்ராணார்த்தமாக தேவ மனுஷாதி ரூபேண வந்து பிறந்து அருளும் சுவாவனாயிருந்த எம்பெருமானுடைய சர்வ திவ்யாவதாரங்களையும் சர்வ திவ்ய சேட்டிதங்களையும் சர்வ கல்யாண குணங்களையும் மறவாதே என்றும் அனுபவிக்கப்பெற வேணும் என்கிறார் என்பதாக திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாராயிரப்பொடியிலே ஆச்சரியமாக இந்த பாசுரத்திற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கின்றார். எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, அழ்வாருடைய பாதிப்பு சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம். சிறப்பில் வீடு, இது சிறப்பில் வீடு அப்படின்னா இதை காட்டிலும் சிறப்பு இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு சிறப்பை உடைய ஒரு வீடு. அது அந்த காட்டிலும் ஆனந்தம் வேற எதுவுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் மோட்சம். மோட்சம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற சிவை குண்டம். சிறப்பில் வீடு சொர்க்கம் இந்திராதி பதவி, இது அனுபவம். இது நம்ம காட்டிலும் இது சுகதுக்கம்ன்றது இருக்க ஒரு கம்பேரிட்டிவான ஒரு இதுதான் சுகதுக்கம்ன்றது. இது தெருவில் படுத்துட்டு இருக்கான், தெருவில் படுத்துருந்தான்னாக்கா அவன் கொசு கட்சிண்டு நாசம் அடிச்சுண்டு அவன் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது ஒரு நிலைப்பாடு. அதை காட்டிலும் உள்ள படுத்துட்டு இருக்கோம், உள்ள படுத்துட்டு இருக்கோம், ஃபேனை போட்டு படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அங்கேயும் தான் கொசு கட்சின்னு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. தெருவில் ஒட்டுமொத்தமா உடம்பு மொத்தம் கொசு கட்சிண்டு படுத்துட்டு இருக்கிறவனை காட்டிலும் இவன் சுகமா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கப்புறமா ஒருத்தன் பாக்குறான், ஏசியில படுத்துட்டு இருக்கான், அங்க கொசுவே இல்லாத நிம்மதியா தூங்குறான் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபேனை போட்டு இருக்கிறது காட்டிலும் ஏசியில படுத்துட்டு இன்னும் சுகமா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்றது. இப்ப இந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எது காட்டிலும் சுகம், இது காட்டிலும் சுகம், இது காட்டிலும் சுகம்ன்றதுதான் கம்பாரிசன்ல வர்றதே தவிர, இது அந்த மாதிரி கம்பாரிசன்ல வரச்சே இங்க ஐகமாக இருந்துட்டு இருக்கிற இந்த லோகத்துல பிருத்வி மண்டலத்துல நாம அனுபவிக்கிற சுகத்தெல்லாம் காட்டிலும் மேல்பட்டதாக சுகத்தை உடைத்தானதாக இருந்திருக்கிறது சொர்க்கலோகத்துல. இந்திராதி பதவிகள்லாம் இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்துல, ஆனா ஸ்ரீவைகுண்டத்துல அனுபவிக்கிற சுகத்தோட கூட இதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த சொர்க்கம்ன்றது ரொம்ப ஒண்ணுமே இல்லாதது என்பதாகத்தான் சொல்லணும். அந்த மாதிரிதான் இது சொர்க்கம்ன்றது என்ன அப்படின்னா பரிமிதமான சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றோம். சொர்க்கம் நரகம், நரகம் நரகம்னாக்க இது துக்கத்துக்காகவே ஏற்பட்ட ஒரு இடம், வேற ஒண்ணுமே கிடையாது. கரண்ட் இல்ல, நல்ல கொசு கடிச்சுட்டு இருக்குது, இது படுத்துட்டு இருக்கும், ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாத இருந்துருக்கும். இது காஞ்சிபுரத்திலே இருந்தா கூட இது காட்டிலும் நரகம் வேற ஒண்ணுமே இல்லை. ஃபேன் போட முடியாது, இது பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது, போத்துக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. இப்படி ஒருத்த இருந்தாக்க அது பார்த்தா சொல்றது இதுதான், இது துக்கத்துக்காகவே ஏற்பட்ட இடம், நரக்கமாவது இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் எப்ப வரக்கூடியதாக இருந்துருக்கு, சரீர விசலேஷத்துல தான் வரப்போறது. சிறப்பில் வீடு சொர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க சரீராவசானத்துல இது மோட்சமானா வரட்டும், சொர்க்கமானா வரட்டும், நரக்கமானா வரட்டும், என்னவானா வந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒன்னும் விசாரமான தேர்மே இல்லை. இப்ப இதனால என்னாச்சு அப்படின்னா, ஒன்னும் இங்க இருக்கிறவாளுக்கு பார்த்து தேகமே ஆத்மான்னு சொல்றவாளா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், தேகத்தை காட்டிலும் அதிரிக்தமாக இருந்துருக்கிற ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு உண்டான அனுபவங்கள் அப்படின்னு எதுவானா சொல்றவானா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு ஒன்னும் விசாரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ என்ன பண்ண முடியும், என்ன என்ன சுகத்துல சொல்றேன்னா, நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா, பிறப்பில் பல்பிறவி பெருமானை மறப்பொன்றின்றி என்று மகிழ்வேனே. பிறப்பில் நாங்கள்லாம் இங்க பிறந்திருக்கோம், இங்க பிறந்தது எங்களுடைய கர்மானுகுணமான ஒரு பிறப்பு. பத்த பிராமண ஜாத்தியில பிறக்கலாம், பிராமண ஜாத்தியில பிறந்தாலும் நல்ல படிச்சவனாக பிறக்கலாம், அதுலயும் வேதாந்த ஜானத்தோட பிறங்கலாம், அதுலயும் அனுஷ்டானத்தோட பிறக்கலாம். இப்படி எல்லாம் எத்தனை பேர் பிறந்துருவா? இது மனுஷனா பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம், அந்த மனுஷன்லயும் பிராமணனா பிறக்கிறது கஷ்டம், அதுலயும் அத்தியாத்ம சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டானத்தோட இருந்துட்டு இருக்கிறவாள் ரொம்ப ரொம்ப துர்லபமாக இருந்துட்டு இருக்கவா? அப்படி எல்லாம் நமக்கு ஒரு பிறப்புல ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அதை கிடைச்சி நாம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சன்னிவேசம். ஆனா இந்த சமயத்துல எங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இப்படிப்பட்ட பகவத் அனுபவத்திற்கு ஏற்றதாக இருக்கின்ற ஒரு சரீரத்தை இந்த சரீரத்தை பெருமாள் கொடுத்திருக்கேன். எங்க சுகமோ லோக திருஷ்டியில சுகத்தை அனுபவிக்கிறனோ துக்கத்தை அனுபவிக்கிறனோ அது எப்படியானா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி ஒன்னும் விசாரமே கிடையாது. இது சரீரமே ஆத்மாவாக இருந்துட்டு போட்டோம், சரீரத்தை காட்டிலும் அதிருப்தமாக இருந்துருக்கிற தேகேந்திரிய மன பிராணாதிகள் ஆத்மாவாக இருந்துட்டு போட்டோம், ஏதுவானா ஆத்மாவாக இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒன்னும் விசாரமே இல்லை. இப்ப நீ என்னதான் பண்ணணும் ஆசைப்படுற அப்படின்னா, என்ன மாதிரி கர்ம நிமித்தமான சரீரம் இல்லாமல் எங்களெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக பெருமாள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து பெருமான் எழுந்தருளி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நம்மோட கூட இருந்துட்டு இருக்க, அதை நாம தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமானை அனுபவிச்சு நாம் மகிழணும், அதை விட்டுறக்கூடாது. இப்படி நமக்காக அர்ச்சாமூர்த்தியாக பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்றத நாம தெரிஞ்சுட்டு அந்த எம்பெருமான சேவைக்கு நம்ம சந்தோஷத்தை அடையணும். அந்த மகிழ்ச்சியை நான் இழக்க விரும்பவில்லை, எனக்கு இதுதான் வேணும் என்பதாக சொல்லி சொல்ற. அதனால அதே மாதிரியாக எந்த இடத்துலயும் ஆளவந்தார் வபுராதேஷு யோபி கோபிவா, இந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி விசாரம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குணத்தோ சாணி யதா ததாவிதா, இது வரைக்கும் சொன்ன சரீரமே ஆத்மா அது ஆத்மான்னு சொல்லி சொன்ன, நீ எல்லாம் சொல்ற, அப்பப்போ உன் மனசுல ஒன்னு வர்றது, என்ன பண்றது அப்படின்னா, நீதான் சுதந்திரமா இருந்துட்டு இருக்க மாதிரி சொல்ற, நீ என்னுடைய வஸ்துன்ற ஞானமே உனக்கு இல்லாத போயிடுறது, நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு தான் நீ சொல்லிக்கிற. நீ அப்படி இருந்துட்டு இருக்கச்சு நீ ஒன்னிடத்துல வந்து சேஷேஷி பாவம் வந்துடுத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்வரூப ஜானம் வந்து உன்னுடைய பரத்தை நீ என்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்கிறாராம். அதுக்கு பாக்கிறார் குணதோசானி யதா ததாபி வா அப்படின்னு, இந்த ஆத்மா சரீரமே ஆத்மா தேகமே ஆத்மா அப்படின்றதெல்லாம் ஒரு பங்கு போட்டோம், இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்குன்னா ஆத்மா அணுவாக இருந்துட்டு இருக்கு. இங்கேயே சொன்னோம் இல்லையோ, பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னா ஸ்வதஹா சுகி என்று ஆளவந்தார் அருளி செய்த, பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னம், ஒவ்வொரு சரீரத்திலயும் ஒவ்வொரு ஆத்மா இருந்துட்டு இருக்கு, ஒரே ஆத்மா எல்லா இடத்துலயும் இல்ல, ஆத்மா அணுவாக இருந்துட்டு இருக்கு, பரமாத்மா விபுவாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் சில பேர் இதுல சொல்லச்சு எத்தனையோ விசாரம் இருந்துட்டு இருக்கு, இது எப்படிப்பட்ட விசாரம்ன்றது பார்த்தோம்னா அதெல்லாம் சொன்னோம்னா இதுக்கு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு போயிடும். அவ சொல்ற பாஸ்கர் பட்சம், யாதவ பிரகாசருடைய பட்சம், சாங்கரருடைய பட்சம், இவெல்லாம் அத்வைதத்துல சொல்ற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்சத்தை சொல்லி சொல்லிட்டு இருக்கா, இவெல்லாம் சர்வசூன்யவாதிகளா பௌத்தாலாம் இருந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அத்வைதிகள் சொல்லச்சே பாக்கிறா. நாம பாக்கறதெல்லாம் பிராதிபாசிக்கம், இது எல்லாம் வெறும் தோற்றம் தான், இது உண்மையானது இல்ல, உண்மையானது பிரம்மம் ஒண்ணுதான் உண்மையாக இருந்திருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்றது ஒண்ணுதான், இது எல்லாம் பிராதிபாசிக்கம் என்பதாக சொல்லுகின்றனர். இப்படி எல்லாம் இதெல்லாம் நம்ம கேட்டோம்னாக்க நமக்கு உண்டான ஞானத்துல இருக்கிற நமக்கு உண்டான இந்த ரட்சரட்சக பாவம் எல்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் போயிடும், அந்த விசாரம் எல்லாம் நமக்கு இப்ப வேண்டாம். இன்னும் ஜெயினன் சொல்றான், ஆத்மா எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னாக்க, ஆத்மா அந்த சரீரம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு ஆத்மா இருந்துட்டு இருக்கும். யானை சரீரத்துல பார்த்தோம்னா யானை சரீரத்துள்ள போச்சுன்னா யானை அளவு அவ்வளவு பெருசா இருக்குதான், கொசு சரீரத்துல பார்த்தோம்னா கொசு அளவு தம்மாத்துண்டு இருந்துட்டு இருக்குதான், அதே ஆத்மாவே. இது ஆத்மான்றது சரீரம் எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஜெயினன். மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், இதெல்லாம் வேண்டாம், ஆத்மா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இது அணுவானா இருந்துட்டு போட்டோம், நையாயக்கம் சொல்றான், பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே விபுவாக இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த ஆத்மான்னு சொன்னா ஆத்மா வந்து விபுவா தான் இருந்துருக்கு, ஜீவாத்மாவும் விபுவா தான் இருந்துருக்கு. ஏன் விபுவா இருந்துருக்கு அப்படின்னு கேட்டான். விபுன்னு ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா, தலையில வலிக்கிறது காலில் ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா, இது விபுவா இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வரப்போறது, அவன் ஜெயினன் சொல்ற மாதிரி அவாவா சரீரத்துல எவ்வளவு இருந்துருக்கோ சரீர அளவு இருந்தா போறாதா அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அப்போ அதுக்கு என்னன்னாக்க, ஏற்றத்தாழ்வு சுருக்கம் ஏற்றம் உடைத்தானதாக இருக்கணும். சுருக்கம் ஏற்றம் உடைத்தானதாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக ஆகாது. எதெல்லாம் வளர்றது குறையறதுன்றது இருக்கோ, நிச்சயமா இருந்துருக்கிறது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருந்துருக்கோம் எல்லாம் சொல்லி அவளுடைய லாஜிக்கல் ரீசனிங்ஸ் எல்லாம் எத்தனையோ சொல்லிட்டு போறாவா. அப்போ இது குணத்தகாசானி யசா ததா பிவா, இது ஆத்மா அணுவா இருந்துட்டு போட்டோம், இல்ல இதுவா இருந்து விபுவா இருந்துட்டு போட்டோம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி விசாரமே இல்லை. சரி அப்ப இன்னும் தான் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல, ஆத்மா சுதந்திரனா இருக்குமா, என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருனா, ஆத்மா சுதந்திரனா இருந்துட்டு இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் சுதந்திரனா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாமோ இல்லையோ என்ன கேட்டு, அதுக்கு சொல்ற குணத்தோ சாணி யசா ததா விதா, இது எது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் என்று சொல்ற. அங்கேயும் பெருமாள் பாக்குறான், நீ இதெல்லாம் சொல்லி ஏமாத்துற நீ, ஆனா ஒரே ஒரு விஷயம் எப்பவும் நான் பார்த்துட்டு இருக்கேன், எவ்வளவு நாள் நினைச்சாலும் அப்பப்ப எல்லாருக்கும் ஒரு இது தலை தூக்குறது. நாம நல்ல காரியம் பண்ணமானா கூட பேசுறதெல்லாம் இந்த பகவத் விஷயமாக பேசி ஈடுபட்டு இருக்கிறதா இருந்தாலும் கூட நாம பண்றோம் நாம பண்றோம்ன்ற எண்ணம் நமக்கு நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்ப நாம பண்றோம்ன்ற எண்ணம் உனக்கு வந்துடுத்துன்னா, நம்ம பெருமாள் பண்ணுவிக்கிறேன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாமளே செய்யறோம் நாமளே செய்யறோம்ன்ற எண்ணம் இருந்துடுத்துனாக்க, அப்போ ஆத்மஸ்வபாவத்தை நீயே திருடின்றதாக ஆயிடும். ஆனா அதுதானே நீ இருந்துட்டு இருக்கு என்று சொல்லுகின்ற. இதுக்கு பட்டருடைய ஸ்லோகத்தை எடுத்து இங்க சுவாமி தேசிகன் வியாக்கியானத்திலே அருளி செய்கின்றார். தொம்மே ஹம்மே இதிச்ச ஆவையோகோ அநாதிகி விவாதா இதானியம் அப்படி ந சாந்தா என்று சொல்லுகின்றார். இந்த நம்மளுடைய விவாதம் இருந்துட்டு இருக்க இன்னைக்கு நேற்று ஏற்பட்டதில்லை. எவ்வளவு வாசிச்சவனா இருந்தாலும் வாசிக்காதவனா இருந்தாலும் அப்பப்போ நாம தான் பண்றோம் நாம தான் பண்றோம்னு நாம நினைக்கிறோம். இன்னைக்கு பெருமாளை கொண்டு போய் ஒரு வழக்கு ஏத்துட்டு வரோம், இந்த வழக்கு ஏத்துட்டு வரைச்சே நாம என்ன சொல்றோம், எனக்கு நல்ல புத்தி வந்தது நான் வழக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லுவோம்னா பரவாயில்ல. அதாவது வழக்கேற்றும்படியான எண்ணத்தை பெருமாள் கொடுத்து இன்னைக்கு ஒரு நெய் வழக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தேன் பெருமாளுக்கு அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. நான் வழக்கேச்சுட்டு வந்தேன், இந்த காரியம் நல்லபடியா நடந்தது அப்படின்னு சொல்றோம். நான் பண்ணேன் நான் பண்ணேன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இது அனாதியாக இருந்துட்டு இருக்கு, இது இப்பவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயத்துல இந்த மாதிரி நிலையில நீர் உங்களுடைய ஸ்வரூப ஞானம் வந்து என்னிடத்துல பரதமர்ப்பணம் பண்றேன்னு எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது என்று கேட்கிறதாகவும் அதுக்கு ஆளுந்தார் பதில் சொல்றதாகவும் இந்த ஸ்லோகம் அமைந்திருப்பதாக சுவாமி அந்த ரகசிய ரட்சையிலே அருளி செய்கின்றார். அதுல இந்த தொம்மை ஹம்மே ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். தொம்மே ஹம்மே குதத்தது ததபி குத இதம் ஏதமூல பிரமாணாதி ஏதானாதி சித்தாந்த அனுபவ விபவாத் சோபி தாக்ரோசேவ கீதாதிஷு மம விதிதாட்சி சுதி சாதி ஹந்தபாதி தைதி நிருகலஹே மிருக மத்யஸ்தவத்வம். ரங்கநாதனுடைய திருமஞ்சனம் சேவிக்கணும், அற்புதமாக இருந்திருக்கும். சுமார் 3 மணிக்காலம் நடக்கும் அந்த திருமஞ்சனம். ஒரு ஏகாதசி திருமஞ்சனம் இருந்திருந்தாக்கா அற்புதமான சேவை. அதுல என்ன உபச்சாரங்கள்னா அப்படிப்பட்ட உபச்சாரங்கள். அந்த உபச்சாரம்னா நம்ம வெந்நீர் வளா வரும், வெந்நீர்ல வளா வச்சு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னாக்கா, உளுந்த ஜலத்துல வெந்நீரை கொட்டி வளாவணமே தவிர வெந்நீர்ல உளுந்த ஜலத்தை பச்சை ஜலத்தை கொட்டக்கூடாது, இது சாஸ்திரம் சொல்றது. அந்த திருமஞ்சனத்துல போய் பார்த்தா தெரியும், பெரிய கங்காளம் இருக்கும், வெள்ளி கங்காளம் இருந்துருக்கும். அந்த கங்காளத்துல உளுந்த தீர்த்தம் இருந்துருக்கும். நம்ம திருமடப்பள்ளியிலேருந்து கொதிக்க கொதிக்க தீர்த்தம் தோல்ல ஒரு பெரிய ஒரு இந்த சாக்குனால ஒரு இதை வச்சு அது மேல அந்த இதுல குடத்துல கொண்டு வருவா. இந்த கொதிக்க கொதிக்க தீர்த்தம் கொண்டு வந்தாள்னாக்கா அந்த கொழுந்த தீர்த்தத்துல வெந்நீரை அதுல குத்துவா. அதுல குத்துச்சு அந்த இவர் மணிகார் பார்த்துட்டே இருப்ப, அத கை குழுந்த தீர்த்தத்துல கையை வச்சுட்டே இருப்ப. இது சுகோஷ்ணமா இருந்துட்டு அப்படின்னு சொன்னோம்னா எதளவு திட்டமான இதெல்லாம் எடுத்துனோடனே போறோம் வெந்நீர் சேர்க்கறது போறோம் அப்படின்னு சொல்லுவ. அதுக்கப்புறமா அந்த தீர்த்தத்தை கொண்டு ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம். அவ்வளவு உபச்சாரம் அந்த திருமஞ்சனத்துல நடக்கிற உபச்சாரங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே சேவிச்சுட்டு இருக்கலாம். இது பெருமாளை நாம எப்படிலாம் அனுபவிக்கணும் அப்படின்னா ஆழ்வார்கள் அனுபவிச்சது நமக்கு அப்படின்னா சதீவ பிரியபர்த்தாரன் ஜனநீவ ஸ்தனந்தயா என்பதாக சொல்லுகின்ற ஆச்சாரியம் சிஷ்யவது மித்திரம் மித்ரவது ஆகரேத் என்பதாக பெருமாளை நாம அனுபவிக்கும் பொழுது ஒரு பற்றுவரத்தையாக இருந்திருக்கிறவள் கணவனை எப்படி இது பண்ணுவாளோ, கௌரவமாகவும் கணவனுக்கு சுசுரூஷை பண்றதே புருஷார்த்தமாகவும் எப்படி நடந்து கொள்வாளோ அந்த மாதிரியும், ஜனநீவ ஸ்தனந்தய ஒன்னும் தெரியாத ஸ்தன்யபானம் பண்ணக்கூடிய குழந்தைய அந்த குழந்தையினுடைய நல்லதையே நினைக்கின்ற அம்மா எப்படி நடந்து கொள்ளுவாளோ அந்த மாதிரியாகவும், ஆச்சாரியனிடத்திலே சிஷ்யன் நடந்து கொள்வது போலையும் நண்பன் நண்பனுக்கிடத்திலே நடந்து கொள்வது போலையும் நடந்து கொள்ள வேணும் என்று சொல்லுகின்றார். அது சாஸ்திரம் சொல்றது, அது அப்படியே பிரத்யத்துல காண்பிக்கிறது. அங்க நடக்கக்கூடிய உபச்சாரங்கள்லாம் சேவிச்சமானாக்கா இது ரங்கநாதனுக்கு இப்பவே இப்படிதான் பண்ணணும் போல் இருக்கு நமக்கு தெரியலையே நம்ம தோணும் ஏங்கும் கூடிய ஒரு நிலை. அந்த திருமஞ்சனத்துல எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு ஈரவாடையில வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுண்டு, அந்த திருமஞ்சன வஸ்திரத்தை சமர்ப்பிச்சுண்டு ஒரே ஒரு ஒத்த மாலை, அந்த மாலைய அதாவது திருத்துழாவி மாலையை சமர்ப்பிச்சுண்டு எதிர நெய் தீபம் இருந்துட்டு இருக்கும். அந்த நெய் தீபத்துல நம்பரமாள் சேவசாய்ப்பே, அந்த சேவசாய்க்கிற சமயத்துல கட்டியம் சொல்லுவா, அது பட்டர் ஆரம்பிச்சதுக்கு கட்டியம். இன்னைக்கும் அந்த பட்டருடைய வம்சத்தவர்கள் அப்பொழுது அந்த கட்டியம் சொல்லுவார். அந்த கட்டியம் சொல்றதுதான் இந்த ஸ்லோகம் உத்தக ஸ்லோகமாக இருந்துட்டு இருக்கு. அப்ப விஜயாபனம் பண்றது அப்ப பார்த்து அது எதிர நின்று இருக்கிறான் பட்டர். பட்டரை பார்த்து பெருமாள் சொல்றான் துவம்மே அப்படின்னு, நீ எனக்கு சேஷபோத்தன் ஆகியதான் எதிர கை கட்டி நின்று இப்ப பார்த்துட்டு இருக்க என்ன என்று சொல்றவர் அகம்மே அப்படின்னு. யார் சொன்னா உனக்கு நான் சேஷபோத்தன்னு? நான் எனக்கேதான் நான் உரியவன், உனக்கு உரியவன் இல்ல என்று சொல்றானா. முதஸ்தத்து பெருமாள் கேட்கிறாரா, என்னடா இது தாசபூதா சுதஸ்தர்வே சாத்மனஹா பரமாத்மனஹா என்று சாஸ்திரங்கள்லாம் சொல்லிருக்கு. லோகத்துல இருக்கிறவா இவாவான்னு இல்லாத எல்லாருமே எம்பெருமானுக்கு அடிமைன்றது தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே இவன் பார்த்து சொல்றான் உனக்கு ஒண்ணும் தாசபூதன்ல நான் எனக்கே உரியவன் சொல்றேன்னு. இது என்ன சரி, நீ எப்ப எங்கேருந்து தெரிஞ்சிருக்க? நான் பார்க்காத சாஸ்திரம் ஏதானா நீ பாத்திருக்கியா என்ன தெரியலையே, அது என்னது அப்படின்னு குதத்தது அப்படின்னு சொன்னதான். ததபி குதகா அப்படின்னு, என்னதான் கேள்வி கேட்க முடியுமா? நான் உண்மை நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா நான் திருப்பி கேட்கறேன். நீர் சொன்னேற நான் உனக்கே உரியவன்னு சொன்னேறேன், அது எங்க சொல்லிருக்கு அப்படின்னு இந்த ஆத்மா திருப்பி பெருமாளை பார்த்து கேட்கறதான். கேட்ட உடனே அதுக்கு சொல்ற இதம் வேதமூல பிரமாணாது, நான் சொன்னது நானா சொல்லல, இது வேதம் முதலிய பிரமாணங்களை கொண்டுதான் சொல்ற, வேதத்தை மூலமாக உடைத்தான பிரமாணங்கள்னாலே சொல்லப்படுகிறது அப்படின்னு. ஏதச்ச அநாதி சித்தாத்து அனுபவ விபவாத்து, சரி நீ சொன்னா சொல்லிக்கோ நான் சொல்றேன் நானு, நான் எனக்கே உரியவன்றது எப்படி ஏற்படுறது அப்படின்னா இது எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கு, இன்னி நேத்தி ஏற்பட்டதான்னா எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கு, அனுபவ சித்தமாக இருந்துட்டு இருக்கு. நான் செய்யணும்னு தோணாதான் நான் செய்யறேன், எனக்கு வாணான்னு தோணுச்சுனாக்கா அந்த செயலை நான் செய்யல, நான் அனுபவிக்கணும்னாதான் நான் அனுபவிக்கிறேன் இல்லன்னா இல்ல. அப்படிலாம் இருந்துட்டு இருக்கச்சு இதுதான் பிரத்யட்சமா பாத்துட்டு இருக்கோம். அவளுடைய எண்ண பிரகாரம் தான் எனக்கு இது தோன்றது நான் பண்றேன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால எனக்கும் ஒரு அனுபவ பாத்தியத்தைன்றாள், அந்த மாதிரி ஒரு அனுபவத்தினால நான் இதை சொல்றேன். ஏதச்ச அநாதி சித்தாத்து அனுபவ விபவாத் அப்படின்னு சரிப்பா பெருமாள் திரும்பி கேட்கிறாராம். தோபி சாக்ரோஷ ஏவ, நம்மளுடைய அனுபவம்லாம் ஆட்சேபம் இல்லாத இருந்ததுன்னாக்கா அது ஏற்புடையதாக இருக்கும். அந்த அனுபவம் கணக்கு ஆட்சேபம் இருக்கிறதா ஆயிடுச்சுன்னாக்கா அது ஏற்புடையதாக ஆகாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். நாம தூரத்துல ஒரு கயர் இருக்கு, அந்த கயரை பார்த்த உடனே பாம்புன்னு நாம நினைச்சுக்கிறோம். பாம்புன்னு நினைச்சுண்டு அந்த உள்ளுக்கே வராத நம்ம தூரம் யார் வந்தாலும் அங்க பாம்பு இருக்கு போகாத போகாத போகாதன்னு மீதி பேரையும் போக விட்டாத நாமளும் போகாத பயந்துட்டே இருந்துட்டு இருக்கோம். இந்த பயந்துட்டே இருந்துட்டு இருக்கிறது எது வரைக்கும் அப்படின்னு கேட்டா இது பாம்பு இல்ல இது கயர் தான் அப்படின்னு ஒருத்தர் ஆட்சேபிச்சு சொல்லிட்டாருனாக்கா அதுக்கப்புறமா ஓஹோ இது பாம்பு இல்லையா கயர் தானா அப்படின்னு அப்புறம் பார்த்தோம்னா அந்த பயம் தெளிஞ்சு அந்த இடத்துக்கு போயிடுறோம். இப்போ உன்னுடைய அனுபவம் இருந்துட்டு இருக்க நான் நனக்கே உரியவன்ற ஒரு அனுபவம், இந்த அனுபவத்துக்கு ஆட்சேபங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சு உன்னுடைய அனுபவம் எப்ப சத்தியமா இருக்கும், அது சரியாகாதுன்னு பெருமாள் கேட்கிறாராம். சோபி சாக்ரோஷ ஏவ என்பதாக சொல்லுகின்றார். பாக்ரோஷகா அப்படின்னா யார் ஆட்சேபிச்சுட்டா எங்க ஆட்சேபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு திருப்பி கேட்கிறார். யாரு எதிர இருந்துட்டு ஜீவனாக இருந்துட்டு பக்தர் கேட்கிற ஜீவர் கேட்கிற அதுக்கு பெருமாள் சொல்ற கீதாதிஷு மம விதித்தா அப்படின்னா கீதை முதலிய நூல்கள்ல ஆட்சேபிக்கப்பட்டிருக்கு எனக்கு நன்னா தெரியும். எத்தனையோ ஸ்ருதிகள்ல சொல்லிருக்கு புராணங்கள்லாம் ஆட்சேபிச்சிருக்கு இந்த ஆத்மா வந்து எம்பெருமானுடையதுதான் ஆத்மா அந்தந்த ஆத்மா சுதந்திரமன்னு என்று சொல்லப்படுகிறது என்று நிறைய சொல்லிருக்க அப்படின்னா கோத்திர சாட்சி அப்படின்னா இது ஆட்சேபம் பண்ண அதுக்கு ஒரு சாட்சி வேணுமே யார் அங்க சாட்சியாக இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா சுதி சாத்து அப்படின்னா மகாஜானிகள் இது பெருமாளுடைய வார்த்தை மகாஜானிகளாக இருந்துட்டு இருக்கிற வியாசர் பராசரர் போன்றவர் எல்லாம் இருந்துட்டு இருக்கா அவள்லாம் தான் சாட்சிகள்னா அத்தையும் இவர் ஏத்துக்கல ஏத்துலா அந்த தொத்பட்ச பாத்தி சகான் சாட்சியா இருந்துட்டு இருக்கிறவா எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையை சொல்றவாளா இருந்துட்டு இருக்கணும். இவளுடைய யாருடைய பட்சத்திலையும் சார்ந்திருப்பவர்களா இல்லாமல் அவ நேர சொல்றவாளா இருக்கணும். ஆனா நீ காண்பிக்கிற சாட்சி எல்லாம் உங்காள், அப்ப உங்காள் வச்சுட்டு அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கலகையே இந்த மாதிரி ஒரு கலகம் உண்டான போது மிருக மத்தியஸ்தவத்துவம் அப்படின்னு எங்க தேடி பார்த்தாலும் இதுக்கு மத்தியஸ்தம் யாரும் கிடைக்காது இருக்கிறவர் போல நே பெருமாள் சேவை சாய்க்கிறேன்னு சொல்லி பட்டர் அந்த இடத்துல மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அத பட்டருடைய அனுபவத்தை எல்லா இடத்துலயும் எல்லா திருமஞ்சனத்திலையும் இன்னைக்கும் நாம சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கோம். அதையால இந்த ஆத்மா சுதந்திரமாவது இருந்துட்டு போட்டோம், அது எப்படி வேணா இருந்து அணுவாவது இருந்துட்டு போட்டோம், விபுவாவது இருந்துட்டு போட்டோம், என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி விசாரம் இல்லை. உணதோசானி யதா ததா விதா அப்படின்னு சொன்னார். அதனால இப்ப என்ன சொல்ற அப்படின்னா தத்தது இந்த இப்ப இதனால என்ன ஆயிப்போச்சு, அதனால அயம் அகம் இது எப்படியா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஞானம் இருந்துட்டு இருக்கு. இது என்ன ஞானம் அப்படின்னா நான் உனக்கே உரியவன் என்கிற ஞானம் இருந்துட்டு இருக்கு. அந்த ஞானத்தை விட்டு அந்த ஞானத்தை முன்னிட்டு கொண்டு அயம் அகம் அயம் இந்த அகம் நான் இந்த நான்றது அகம் சப்தத்தினால சொல்லக்கூடியது அகம் சப்தத்தினுடைய அர்த்தமாக இருந்திருக்கிற ஆத்மா சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மாவை தவ பாத பத்மயோகோ சமர்ப்பிதா என்பதாக சொல்லுகின்ற உன்னுடைய திருவடி தாமரைகளிலே சமர்ப்பித்தவனாக ஆகிறேன் என்பதாக சொல்லுகின்றார். அப்போ தமந்தரேமி என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய வஸ்துவாக இருந்திருக்கிறதுனால உன்னுடைய வஸ்துவாக இருந்திருக்கிறதுனால எஸ்ய அஸ்மி எவனுக்கு உரித்தானவனாக நான் ஆகிறேனோ அப்படின்னா அவனை நான் வந்து அடைவனாக ஆகிறேன் அவனிடத்துலதான் இதை சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துவாக இருந்திருக்கு. சரி அப்ப உன்னுடைய இதுன்னு சொல்லியாச்சுன்னா மயா சமர்ப்பிதா அப்படின்னு சொல்லச்சு, அப்ப நான் சமர்ப்பிக்கிறேன் என்னாலே சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொன்னமானா இப்போ அந்த யாரிடத்துல கர்த்தத்துவம் இருக்கு அப்படின்னா உன்னிடத்துல தான் இருக்கு ஜீவாத்மா அவனிடத்துல இருக்கு நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன்றது என்ன வந்துருமே அப்படின்னு சொன்னா அப்படி இல்ல. இங்க என்னன்னா நீ கொடுத்த கரணகலைபுரங்களை கொண்டு, நீ கொடுத்த இந்திரியங்களை கொண்டு, நீ கொடுத்த ஞானத்தை கொண்டு, நீ கொடுத்த ஸ்ரத்தைய கொண்டு, நீ கொடுத்ததாக இருந்திருக்கிற என்னுடைய இயலாமை முதலியவற்றை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வரஸ் நிவேதித்தும் பூர்வமே கிருதா பிரம்மன் சத்த பாதாதி சங்கீதா. நமக்கு இந்த கை கால்கள்லாம் கொடுத்திருக்க, இது எதுக்காக கொடுத்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லு. ஒரே ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்திருக்கு. இது எம்பெருமானிடத்துல இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுக்காக தான் இந்த கை கால்லாம் நமக்கு கொடுத்திருக்கு. ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமே கிருதா பிரம்மன் ஹஸ்த பாதாதி சங்கீதா. இதுக்கு இப்படி பெருமாள் நமக்கு இந்த மாதிரி சரீரத்தை கொடுத்து நமக்கு கொண்டு குலசேகராழ்வாருடைய அனுபவம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. பூர்ணகம் முகுந்த மாலையில சொல்ற, தனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒவ்வொரு இந்திரியங்களையும் பார்த்து, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவைகள்லாம் பார்த்து ஒவ்வொன்னு சொல்ற, பா நாக்கு படைத்த பலனை பெற வேண்டும் என்றால் ஜிக்வே கீர்த்தய கேசவம், கேசவன நீ சொல்லு, எப்ப பார்த்தாலும் கேசவான் கேசவான் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லின்று, அதுதான் நாக்கு நமக்கு ஏற்பட்டதனுடைய பலன். என்ன கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம், முரரிப்பும் சேதோ பஜ, மனசு எப்ப பார்த்தாலும் முராரியாக இருந்திருக்கிற எம்பெருமான நினைக்க வேண்டுமா, அதுதான் மனசு பெற்ற பலன். தன்னுடைய இந்திரியங்களுக்கு எல்லாம் கட்டளை இடுற, இப்ப நமக்கு இந்த எனக்கு இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்திருக்கு, இந்த இந்திரியங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண் இந்த வார்த்தை நாக்கே நீ எப்ப பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லின்று என்று சொல்ற. அடுத்தது மனசு எம்பெருமானு. ஸ்ரீதரம் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய, இந்த ரெண்டு கைகள் ரெண்டு இருக்க கைகளுக்கு கட்டளை இடுற, பெருமாளை அர்ச்சிக்க வேண்டும், ஸ்ரீதரனை அர்ச்சனை. அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு, ஏ ஸ்ரோத்ரத்வய ரெண்டு காதே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு, எம்பெருமானுடைய கதைகளை நீ கேட்டன். இப்படி தன்னுடைய இந்திரியங்கள் முழுக்க இதை எல்லாத்தையும் கட்டளையிடுற குலசேகராழ்வார், எல்லா இந்திரியங்களும் எம்பெருமான் விஷயத்திலேயே போக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது இங்கு குலசேகராழ்வாருக்கும் ஏற்பட்டது. இதுக்கு மூலம் பாகவதத்துல இருந்துருக்கு. அந்த பாகவதத்துல சொல்லச்சே அம்பரீஷ உபாக்கியானத்துல, அம்பரீஷர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த அம்பரீஷன் தன்னுடைய இதே மாதிரி ஒவ்வொரு கண்களையும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் எம்பெருமான் விஷயத்திலேயே செலுத்திக் கொண்டு இருந்தார் என்பதை சொல்லுகின்றார். அந்த கைப்படைத்த பயன் என்ன அப்படின்னா, கோவில்ல விளக்கி சுத்தம் பண்றது தான் கைப்படைத்த பயம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றது. அது அப்படியே இங்க கொண்டு வர, இப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கிற கரண கலைபுரங்கள்லாம் எம்பெருமான் கொடுத்த கரண கலைபுரங்கள்லாம் எம்பெருமான் விஷயத்துல உபயோகப்படுத்தி நாம நிரம்பெற வேண்டும் என்பதை சொல்லிதான் மயா சமர்ப்பித்தா அப்படின்னா, நீ இதுக்காக கொடுத்த கரண கலைபுரங்களை கொண்டு உன்னிடத்துல இந்த ஆத்மாவை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்ற. ததயந்தவ பாத பத்மயோஹோ அஹம் அத்யைவ மயா சமர்ப்பிதா, அத்யைவ மயா சமர்ப்பிதா அப்படின்னா அத்யைவ இப்பொழுதே நான் மனசு சமர்ப்பிச்சிட்டேன் அப்படின்னா, என்ன எந்த க்ஷணத்துல எது அதுல சொல்லச்சே இவர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ற. ஆத்மா க்ஷணிகம்னு சில பேர் சொல்ற, அந்த க்ஷணிகம்னு சொல்ற வாழ்டைய பட்சமா இருந்ததுன்னா கூட எந்த ஏதோ ஒரு க்ஷணத்துல இருக்குன்னு சொல்ல இல்லையோ, அந்த க்ஷணத்திலேயே கொண்டு போய் அதை அந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சிடும் சொல்றதுக்காக அத்யைவமயா சமர்ப்பித்தான்னு சொல்றதாருன்னா, தஸ்மின் க்ஷணே நிட்சித்தா அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆனா அது எதுக்காக சொல்றதுன்னாக்க, ஒரு அதிவாதம் எப்ப நினைக்கிறதோ நினைக்கச்சே கொடுத்துடணும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுமானாக்கா, இந்த நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கச்சேயே அது பண்ணிடணும், அப்புறம் பண்ணிக்கலாம் நினைச்சுமானாக்கா அந்த நல்ல காரியம் பண்றதுக்கு ஒரு இது மறுபடியும் சந்தர்ப்பமே இல்லாத போயிடும். இது எப்பவுமே நல்ல காரியம் பண்ணோம்னாக்கா அதுக்கு நிறைய தடங்கள் வரும், கெட்ட காரியம் பண்ணமானாக்கா அதுக்கு பார்த்தோம்னாக்கா அதுக்கு ஒன்றும் குறவே இல்லாத ஒரு தடங்களும் இல்லாத நடக்கும். தசரத சக்கரவர்த்தி ராவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா, அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாக்க அதுக்கு எத்தனை தடங்கள், ஒரு தடங்களா ரெண்டு தடங்களா எத்தனையோ தடங்கள், அத்தனை தடங்கள்லயும் போய் கடைசியில பட்டாபிஷேகமே பண்ணி வைக்க முடியாத போயிட்டு தசரத சக்கரவர்த்திக்கு. இதே மந்தர நினைச்சா இந்த ராமருடைய பட்டாபிஷேகத்தை நடக்க விட்டாத பண்ணணும்னு அவன் நினைச்சா. அவன் நினைச்ச மாத்திரத்தினாலேயே பாருங்க அந்த கெட்ட காரியத்துல ஒரு தடங்களும் இல்லாத நடந்தான். இந்த மந்தர நினைச்சா, மந்திர நினைச்ச உடனே போய் கைகை போய் சொல்ற, கைகை உற்சாகமா இருந்துட்டு இருக்கா, ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கா, கைகை உன்னிடத்துல ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு. ஓ, இவ்வளவு பெரிய நல்ல சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கே, இந்த கழுத்துல போட்டு இருக்கிற முத்து மாலையை எடுத்து கொடுத்து அந்த கூனிக்கு மந்தரைக்கு கொடுத்து நல்ல சமாச்சாரத்தை சொல்லியிருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப அடி பைத்தியமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொன்ன, பரதனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லல அப்படின்னா, இத்தனை நாள் வரைக்கும் அவ கைகையை நினைச்சிருந்தா ராமன் வேற பரதன் வேறன்னு நினைக்கல, ராமனா இருந்தா என்ன பரதனா இருந்தா என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவ இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சிருந்தா, இப்படி நினைச்சிருந்தவள் புத்தியில ஒரு ஒரு கல்மஷத்தை ஏற்படுத்தினா. இப்ப இவர் சொல்றது கணக்கு மந்திர சொல்ற வார்த்தையே கைகை கேட்காத இருந்திருக்கலாம், இல்ல கைகை சொன்னா கூட தசரத சக்கரவர்த்தி கேட்காது இருந்திருக்கலாம். நீ என்னடி சொல்றது, நான் பாத்துக்கிறேன், நான் ராஜாவா இருந்திருக்கேன், எனக்கு யார் தோன்றதோ அவனை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன், நீ என்ன இப்ப கேக்குறதுன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லிருக்கலாம். அவரும் சொல்லல. இல்ல அப்படி தசரத சக்கரவர்த்தி நியமிச்சா கூட ராமரும் கேட்காத போயிருக்கலாம். ஏன்னா நான் தான் ஜேஷ்ட புத்திரன், எனக்காக தான் ஏற்பட்டது, ராஜ்யமே ஏற்பட்டிருக்கு, என்ன விட்டுட்டு வந்து நான் இட்டு பிறந்தவனாக இருந்திருக்கேன், என்ன விட்டுட்டு பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுன்றது எங்க அப்பா சொன்ன மாத்திரம் என்ன நியாயமானது எங்க சொல்லிருக்குன்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனா யாரும் ஒன்னும் கேட்கல. அந்த மந்திரையினுடைய ஒரு கெட்ட காரியம் பண்ணணும்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க, துளி கூட தடங்கள் இல்லாத நிர்விக்னமா நடந்து போயிடுத்து. இதே தசரத சக்கரவர்த்தி பாரித்த நல்ல காரியம் இருக்க எல்லா தடங்களோடையும் நின்று போயிடுத்து. ஆகையால எம்பெருமானிடத்துல பரத சமர்ப்பிக்கணும்னு நான் எந்த கணத்துல நினைக்கிறேனோ இது தள்ளி போட கூடாது. நல்ல காரியம் பண்ணமானா அது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் நினைக்க கூடாது. அந்த நல்ல காரியமா இருக்கிறபடி இருந்தாலும் இந்த நல்ல காரியத்தை நான் இப்பவே நான் பண்றேன் நானே அப்படின்னு சொல்லி சொல்ற. அஹமத்யமர்பிதமர்பிதா அப்படின்னர் தாசோகம் வாசுதேவஸ்ய தேவதேவஸ்ய சாரங்கினா சங்க சக்கர கதாபாணி த்ரைலோக்ய ஸ்ரீக சக்ஷுஷா. இது யாரதோ அண்ணா, அது எம்பெருமானுடைய வஸ்துவ எம்பெருமானுடையத்துலயே நான் சமர்ப்பிக்கிறேன் நான், அவ்வளவுதானே தவிர நான் என்னதுன்னு வஸ்துவன்னு நினைச்சிண்டு நான் உன்னிடத்துல சமர்ப்பிக்கல நானு, இது எப்படிப்பட்டதான்னா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்ததுன்னா, நான் அகம்மேன்னு இருந்தேன் நானு, இப்பதான் எனக்கு தெரிஞ்சின்ற தொம்மேன்னு உன்னுடைய வஸ்துவாக நான் இருக்கேன்றத நான் சொல்றேன் அப்படின்னு வரதராஜ ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அருளை செய்கின்றார். தொத்தாசியமஸ்யஹி மம ஸ்வரத பிரசக்தம் தச்சோரயன்னே அயமஹங்கிலச்ஸ்கல பிராகு தொம்மஹமகீனயிதி மாம் அபிமன்யசே ஸ்ம அத்தீஷ சம்சமயநஸ்தம் இமம் விவாதம் தொதாஸ்யமஸ்யஹி மம ஸ்வரத பிரசக்தம். எனக்கு இயல்பாக ஏற்பட்டது என்ன தெரியுமா, தொதாஸ்யம் உமக்கு அடிமை புரிவதுதான் எனக்கு இயல்பாக ஏற்பட்டது. அதை இத்தனை நாள் வரைக்கும் நான் திருடின்ட்டேன். என்ன திருடின்ட்டேன், நான் அடிமை இல்லை நான் சுதந்திரன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துட்டேன். அந்த மாதிரி எண்ணத்துல இருந்ததுனால அயமஹங்கிலஜஸ்வரசப்ரசக்தம் தச்சோரயன் அயமஹங்கிலஜஸ்கல பிராகு த்வம் மாமகீன இதி மாம் அபிமன்யதே ஸ்ம த்வம் மாமகீன. நீ என்ன பண்ணும், இன்னைக்கு நான் உன்னிடத்துல சமர்ப்பிச்ச உடனே இவன் நம்ம பையன் நம்ம இடத்துல வந்திருக்கான்னு மாமகீனன் என்னை சேர்ந்தவன் என்ன கணக்கு நீ அபிமானம் பண்ணிட்டேனாக்க, இதுக்கப்புறம் வேற என்ன வேணும், நான் பிரார்த்திக்கிறதெல்லாம் நீர் என்னை சேர்ந்தவன் என்னிடத்துல அபிமானம் பண்ணணும்ன்றதுதான் நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு அபிமானத்தை இவரும் பிரார்த்திச்சுண்டு ஆளவந்தார். எம்பெருமான் கொடுத்த கரணகலேபரங்களை கொண்டு அந்த எம்பெருமானுடைய திருவடியில நான் சமர்ப்பிக்கிறேன். அகம் அத்யைவம் மயா சமர்ப்பித்தகா, இந்த நல்ல காரியத்தை எப்பொழுதே நான் பண்ணுகிறேன், உன்னுடைய திருவடி தாமரைகளிலே நான் சமர்ப்பித்தவனாக ஆகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தாலே அருளி செய்கின்றார். வபுரா திழுயோபி கோபிவா குணதோசானியா ததயம் தவ பாத பத்மயோ அகமத்யைவ மயா சமர்ப்பிதா. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட கூட நாமும் நமது ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானுடைய திருவடிகளிலே நம்மளுடைய பரத்தை சமர்ப்பித்து அவனுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றதாக நம்முடைய இந்திரியங்களையும் கரணகலைபரங்களையும் அவன் கொடுத்த இந்த இந்திரியங்களையும் கரணகலைபரங்களையும் உபயோகப்படுத்தி தன்யதன்யர்களாக ஆக வேண்டும் என்று அந்த எம்பெருமானிடத்திலேயும் ஆச்சாரியனிடத்திலுமே பிரார்த்தனை செய்கிறோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.